ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. சுதர்சனாஷ்டகத்தில் மூணாவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிஜபத பிரீத சத்கண நிருபதிஸ்பீத ஷட்குண நிகம நிர்வியூட வைபவ நிஜபரவியூக வைபவ ஹரிஹயத்வேஷி தாரண ஹரபுரப்ளோஷ காரண ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. பொதுவாக சுதர்சனாழ்வார்கள் சுதர்சனாழ்வார ஆசிரயிச்சு இருக்கிறவாளுடைய விரோதிகளெல்லாம் போக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். தன்னை ஆசிரயிச்ச பக்தர்களுக்கு அவர்களுடைய தீவினைகளை அகற்றுபவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை எங்க அகற்றுறார், என்ன விதமா எப்படி இவர் பண்றார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நிஜபத பிரீத சத்கண. நிஜபதம் அப்படின்னா நிஜம்ன்ற சம்ஸ்கிருத சப்தமானது தன்னை சுவாத்மாவை குறிக்கும், அதாவது தன்னை குறிக்கும். நிஜம்னா தமிழில் வந்து உண்மை, நிஜமா அது நடந்ததா அப்படின்னு நாம கேட்குறோமே, இதே சம்ஸ்கிருத பதம் நிஜம் அப்படிங்கிறது தன்னை குறிக்கும். உண்மையான அப்படிங்கிறது தமிழில் இருந்தாலும் நிஜங்கிற பதம் தன்னை குறிக்கும். அப்போ நிஜபதம் அப்படின்னா தன்னுடைய திருவடி தாமரைகளை, தன்னுடைய அதாவது சக்கரத்தாழ்வாருடைய திருவடிகளை, பிரீத்தர்கள் தன்னுடைய திருவடிகளில் யார் பிரீத்தர்களோ, சக்கரத்தாழ்வாருடைய திருவடிகளில் யார் பிரீத்தர்கள்னா பக்தி பண் செய்கிறார்களோ, பக்தி பண்ணுறவாளுக்கு பக்தி பண்கிறவர்களை சத்கண கூட்டமாக வச்சு கொண்டு இருக்கிறவர் அப்படிங்கிறது தெரியறது. அதாவது தன்னுடைய திருவடிகளில், சக்கரத்தாழ்வாருடைய திருவடிகளில் பிரீத்தி அதாவது பக்தி, யாருக்கு அவர் திருவடிகளில் பக்தி இருக்கோ அப்பேற்பட்ட சான்றோர்களை, சத்கண சாதுக்களை இவர் கோஷ்டி கோஷ்டியில் வச்சுட்டு இருக்கா. இப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவான்னு என்ன பண்ணுவான்னா, தனக்கு சப்போர்ட்டா ஒரு சிலரை வச்சுட்டு இருப்பா கூட, சப்போர்ட்டா இல்லை அவ வைஸ் பீப்புளாகவும் இருப்பா. அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் தனக்கு தான் திருவடியில் பக்தி இருக்கக்கூடியதான சத்துக்களுடைய கூட்டத்தை வச்சு கொண்டிருக்கிறவர் இவர் அப்படிங்கிறது தெரிகிறது. சான்றோர்கள் கூட்டங்களை உடையவரே அப்படின்னு விழிச்சொல். அப்போது இங்கே சான்றோர்கள்னா யாரு, சத்துக்கள் யாரு, சாதுக்கள் யாரு அப்படின்னா, சாது அப்படின்னா நம்ம கூட சொல்லுவோம் ஆற்றுல யாரா பெரியவா இருந்தா, அவாத லௌகீகமாக இருந்தாலும் பெரியவா வயசானவா அவா, அவர் சாது, அவர் எந்த வம்புக்கும் போகமாட்டார் அப்படின்னு சொல்கிறாமே, அது சாதுவோட சப்தமே கிடையாது. சாதுவோட சப்தத்துக்கு அது அர்த்தம் இல்லை. அப்போ சாதுன்னா யாரு, சத்துன்னா யாரு அப்படின்னா, வேதத்திலேயே அதுக்கு நிர்வசனம் இருக்கு. அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுருதி அப்படின்னு உபனிஷத்தில் சொல்லக்கூடியதான அர்த்தம் என்னன்னா, பிரம்மஜானம் யாருக்கு இருக்கோ அவர்தான் சாது. வேத அதாவது பிரம்மத்தை எவன் தெரிஞ்சுன்னு இருக்கானோ அவன்தான் சத்து, அவன்தான் சாது அப்படிங்கிறது. அப்போது பிரம்மஜானம் இல்லாதவாளை சாதுன்னு சொல்கிறோமே அப்படின்னா, அவள்லாம் சாதுவே கிடையாதுன்னு அதே உபனிஷத்து சொல்கிறது. அசன்னே வசபவதி அசத் பிரம்மே திவேத சேத் அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய ஞானம் அதை அறிஞ்சுண்டு யார் இருக்காளோ அவள் தான் சாதுக்கள். சாது சப்தா ந அசமர்த்த பரியாயா அப்படின்னு கீதா பாஷ்யத்தில் சுவாமி பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு சாது சப்தம் அப்படிங்கிறது, இப்போது நாம் சொன்னாம லௌகிகமாக விவகாரம் பண்ணுறோமே, அவர் பாவம் சாது, அவர் எந்த வம்புக்கும் போகமாட்டார், அந்த சாதுவையா போய் இது பண்ணுற தொந்தரவு பண்ணுற அப்படின்லாம் நாம் கேட்குறோமே, அந்த சாதுக்கள்லாம் சாது. சாதுன்னா வேதத்துலேயும் உபனிஷத்துலேயும் ஸ்ரீசூக்தி ஆச்சாரியருடைய ஸ்ரீசூக்தியில் இருக்க சொல்லக்கூடியதான சாதுக்கள் அவா இல்லை. வேதத்தை தெரிஞ்சுண்டு பிரம்ம ஜானம் எவனுக்கு ஏற்பட்டிருக்கோ அவன்தான் சாது. அதனால பரித்ராணாய சாது நாம் அப்படிங்கிறது வந்து சாது சப்தா ந அசமர்த்த பரியாயா, அசமர்த்தனா அவனால் அந்த காரியம் பண்ண முடியாது, அவனே சாது அப்படின்னு சொல்றோமே அதோட பரியாய பதம் இல்லை, அதோட இந்த வார்த்தை பரியாய வார்த்தை இல்லை அப்படின்னு பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிற. அப்படி இல்லாத பிரம்மஜானமுடையதான சான்றோர்கள் கூட்டங்களை வச்சுட்டு இருக்காராம் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது இந்த சம்போதனத்திலேருந்து இந்த விழிச்சொல்லேருந்து தெரியறது. அடுத்தது நிருபதிஸ்பீத ஷட்குணா அப்படிங்கிற விழிச்சொல். ஸ்வாபாவிகமாகவே இவருக்கு பரிபூர்ணமான ஆறு குணங்களை உடையவர் இவர் அப்படின்னு இந்த திருநாமால சாதிக்கிறார். ஆறு குணங்கள் என்ன அப்படின்னா, ஆறு குணங்கள் அப்படிங்கிறது ஒரு கூட்டம், ஷாட்குண்யம் ஷட்குணம் அப்படின்னு சொல்லுவா. என்ன அப்படின்னா ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஆறு குணங்கள். இந்த ஆறு குணங்களையும் பரிபூர்ணமாக ஸ்வபாவமாகவே, அதாவது இதை வந்து ஏறிட்டு சில பேருக்கு தபஸ்தெல்லாம் பண்ணா அந்த ஒரு விதமான சக்தி ஏறும், ஐஸ்வர்யங்கள் திடீர்னு வரும், அதெல்லாம் ஸ்திரமா இருக்காது. இவருக்கு ஸ்வதஹ, அதாவது எந்த உபாதினாலையும் இவருக்கு இந்த ஆறு குணங்கள் வரல, ஸ்வபாவமாகவே இவருக்கு இந்த ஆறு குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத சாதிக்கிறார். நிருபதி ஸ்பீத ஷட்குண. பொதுவாக இந்த ஷாட்குண்ய பரிபூர்ணத்துவம் யாருக்கு இருக்கோ அவன்தான் பகவான் சர்வேஸ்வரன் சொல்றோமே. அப்போ இந்த சுதர்சன ஆழ்வாருக்கும் இந்த மாதிரி ஷாட்குண்யம் பூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல உபபத்தி வதனுமே, அப்போ ரெண்டு ஈஸ்வரனா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கிடையாது. என்னதான் ஆறு குணங்கள் பூர்ணமா இருக்கக்கூடியது பகவான் ஒருத்தன் கிட்டதான் அப்படின்னு சொன்னாலும், சுதர்சனர் தேஜோபிமானி பகவத் வியூகத்தை உடையவர். பகவானுடைய அபிமானத்தினால பகவானுடைய அனுகிரகத்தினால பகவானுக்கு வியூகாவதாரங்கள்லாம் ஏற்படுறச்ச இவரும் கூட இருந்து நித்திசூரியா கைங்கரியம் பண்றதுனால இவருக்கும் அந்த ஷாட்குண்ய பூர்த்தி அப்படிங்கிறது இருக்கு. எச்சீலகா சுவாமி தச்சீலாகா பிருத்யாகா, அதாவது முதலாளி இடத்துல என்னென்ன குணங்கள்லாம் இருக்குமோ எப்படி அவர் நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் அவருடைய வேலை ஆட்களும் நடந்துப்பா அப்படின்னு ஒரு நியாயம். எந்த நன்மதிப்போட ஒரு முதலாளி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபை ட்ரீட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இவாளுக்கும் அந்த அந்த முதலாளி கிட்ட இருக்கக்கூடியதான நற்பண்புகள்லாம் இவாளுக்கும் வரும் அப்படிங்கிறது ஒரு நியாயம். அந்த மாதிரி இங்க நித்திசூரி சிரேஷ்டரான திருவாழி ஆழ்வானுக்கும் இந்த ஆறு விதமான ஆறு குணங்களும் ஷாட்குண்யம் பொருந்தும் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேசிகன் பிரமாணம் இல்லாத சாதிக்க மாட்டார். இந்த ஆறு குணமும் பூர்த்தியா சுவாபாவிகமா சுதர்சனாழ்வாருக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பகவத் சாஸ்திரமான ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதைகள்ல பல பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சாரமா சுவாமி தேசிகன் நமக்கு நிருபதி ஸ்பீத ஷட்குண அப்படிங்கிற சம்புத்தி, அதாவது சம்போதனம் விழிச்சொல்ல காண்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரியறது. அது வியூஹஸ்தேஜோபிமானி நரக விஜயினஹா அப்படிங்கிற சுதர்சன சதக ஸ்லோகத்திலிருந்தும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நிகம நிர்வியூட வைபவ. நிகம நிர்வியூட வைபவ, நிகமங்கள் அதாவது வேதத்தினால ஸ்தாபிக்கப்பட்ட வைபவத்தை உடையவர் இவர். நிகமைஹி நிர்வியூடம் வைபவம் எஸ்ய தஸ்ய சம்புத்திஹி அப்படின்னு அர்த்தம். நிகமங்களாகிற வேதங்களினால் இவருடைய பெருமை எவருடைய பெருமை சாற்றப்பட்டதோ அதாவது ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த பெருமைகளை உடையவரே அப்படின்னு இந்த திருநாமத்தில் சாதிக்கிறார். வேதத்தில் பல இடங்களில் சுதர்சனாழ்வாரை பற்றினதான ஸ்துதி சுதர்சனாழ்வாரை பற்றினதான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் ரெண்டு மூணு உபன்யாசங்களாக பார்த்துட்டு வரோம். ஜோதிஷ்மத்து பிராஜமானம் அகஸ்வது அப்படிங்கிற இடத்துலலாம் சுவாமி தேசிகன் சாட்சாத்தா இது சுதர்சனாழ்வாரையே தான் குறிக்கும். ஜோதிஷ்மத்து அப்பேற்பட்ட கோட்டி சூரிய சமப்பிரபமாக இருக்கக்கூடியதான இந்த திருவாழியாழ்வான் இவரை தான் இந்த இந்த வார்த்தையானது குறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சச்சரித்திர ரக்ஷைன்ற கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். அடுத்தது நிஜ பரவியூக வைபவா. நிஜபரம் அப்படின்னா நிலையான பரம்னா பரமபதமான ஸ்தானம், வியூகம்னா வியூகாவதாரம், அதாவது பகவானுக்கு அஞ்சு நிலைகள் உண்டு. என்ன அந்த அஞ்சு நிலை அப்படின்னா பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐந்து நிலைகளில் பகவான் இருக்கான். பரம்னா பரமபதத்தில் இருக்கக்கூடியதான வைகுண்டவதி. வியூகாவதாரங்களில் பகவான் திருப்பார்கடலில் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணுறான். விபவாவதாரங்கள்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அர்ச்சை நாம் கோவிலெல்லாம் நின்று நமக்கு அனுகிரகம் பண்ணுறானே நமக்காக பின்னானார் வணங்கும் சோதின்னு திருமங்கையாழ்வார் அவரை தான் மங்களாசாசனம் பண்ணுற அர்ச்சாவதாரங்களை தான். ஏன்னா அர்ச்சாவதாரங்கள்லாம் நிலையாக நிற்கிறது, நாம் நம்ம சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நாம் சேவிச்சா மாத்திரம் போகாது நமக்கு பின்னாடி வரப்போறவா எல்லாரும் சேவிக்க போகிறதுக்காகவும் அந்த பெருமாளங்க நின்றுட்டு இருக்கார். அதனால தான் பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னர். அப்புறம் அந்தர்யாமி கேட்கவே வேண்டாம், நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான பகவான் அந்தர்யாமி. அப்படி பகவானுக்கு அஞ்சு நிலைகள் உண்டு. அதில் பரவியூகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ரெண்டு நிலைகளில் இவரும் அவதாரம் பண்ணி இவரும் பகவானோடே இருந்துண்டு தனக்கு பெருமைகளை தேடிக்கொண்டார், தமக்கு பெருமைகளை ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லணும். எம்பெருமானுக்கு எப்படி பரவியூகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த நிலைகள் உண்டோ, பரவியூக விபவங்கள் உண்டோ, அஞ்சு நிலை என்ன அஞ்சு நிலை சொல்கிறோமோ அந்த அஞ்சு நிலையிலையும் திருவாழியாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வார் எம்பெருமான பிரியறதே கிடையாது. இவருக்கு அஞ்சு நிலை எப்படி அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு தக்கபடி அவர் கைங்கரியம் பண்ணுவாராம். பெருமாள் அஞ்சு நிலையில எப்படி அவதாரம் பண்ணுறாரோ அந்த மாதிரி அஞ்சு நிலைன்னா பரவியூகத்தில் பரவாச தேவனுடைய இருப்பார், வியூகரூபத்தில் க்ஷீராப்தினாதனோடையும் கைங்கரியம் பண்ணுவார் இருந்துட்டு, விபவ அவதாரங்களில் இவர் கைங்கரியம் பண்ணுறாருன்றது பிரத்யக்ஷம். அது எப்படி தெரியறது அப்படின்னா பகவான் ஸ்ரீராமன அவதாரம் பண்ணுறச்சே பாணம் அதாவது அம்பாக இருந்துட்டு அம்பா இவர் அவதாரம் பண்ணியிருக்கார். யார் சக்கரத்தாழ்வார். சீவராக அவதாரத்தில் இந்த பூமியை இடந்தார் இல்லையோ அந்த பல்லு தெத்துப்பல்லுன்னு சொல்லக்கூடியதான அந்த பல்லாக இந்த சுதர்சனாழ்வார் தான் இருந்தார். அதே மாதிரி நிசிம்மன அவதாரம் பண்ணுறச்சே பகவானுடைய நகத்தில் இவர் அவதாரம் பண்ணி பகவானுக்கு கைங்கரியம். பரசுராமன அவதாரம் பண்ணுறச்சே கோடாலியாகவும் இருந்துண்டு இப்படி ஒரு ஒரு அவதாரத்தையும் இவர் விடாத பகவானுக்கு எப்படி தாயார் கூட அவதாரம் பண்ணி இந்த வைபவங்களை நடத்திக்கிறாளோ அதே மாதிரி இந்த நித்தியசூரி சிரேஷ்டரான திருவாழியாழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவதாரந்தோறும் பகவானோட இருந்து கைங்கரியம் பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியறது. அதை சுதர்சன சதகத்தில் கூரநாராயண ஜீயர் சுவாமி சாதிக்கிறச்சே சக்திஹி எஸ்ய ஈஷு தம்ஷ்ட்ர நக பரசு முக வியாபினி யத்விபூத்தியாம் அப்படின்னு சாதிக்கிறார். ஈஷுன்னா அம்பு, தம்ஷ்ட்ரம் அப்படின்னா அந்த தித்திப்பல்லு, நகம் நரசிம்ம அவதாரத்தில் பரசு, பரசுன்னா கோடாலி, பரசு முகவியாபினி இதில் இத்தனை தான் சொல்லியிருக்காருன்னு நினச்சிக்க வேண்டாம். பகவானுக்கு எதெல்லாம் கைங்கரியம் எதிரிகளை நாசம் பண்ணுறதுக்கு உபயோகப்பட்டதோ அது மொத்தமும் சக்கரத்தாழ்வாருடைய அவதாரம்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். வாமன அவதாரத்தில் கூட பகவானுடைய வலதுகை கர்ப்பப்புல்ல சக்கரத்தாழ்வார் இருந்தார் அப்படிங்கிறத பெரியாழ்வார் சுக்கினன் கண்ணை துரும்பால் கிடறிய சக்கர கையனே அப்படின்னு சாதித்தார். அது மாத்திரம் இல்லாத எம்பெருமான் இந்த நாச்சியார் மோகினி வேஷத்தை தரித்து கொண்டு இந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கீடு பண்றச்சே பகவானே ஏமாத்துறதுக்கு இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஏமாத்தினான், ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணான். அப்போ பெருமாள் கையில கரண்டி தான் இருந்தது. அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை விநியோகம் பண்றச்சே கரண்டி வேணுமோ இல்லையோ, அந்த கரண்டி உருவில் வந்து இந்த திருவாழி ஆழ்வான் அந்த கரண்டியா வந்தேனும். அந்த கரண்டியில இவாளை ரெண்டு பேரையும் ராகு கேத்துமே அடிச்சோன்னா தலை துண்டாயிடுத்து. அப்படி கரண்டி உருவில் வந்தது இந்த திருவாழி ஆழ்வார் தானே. அதனாலதான் இந்த இவ்வளவத்தை சொல் நினைச்சுண்டு சுவாமி தேசிகன் நிஜ பரவியூக வைபவா, பகவானுக்கு நிலையான பரம் பரம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, இதுல எல்லாத்துலயும் என்னென்ன வைபவங்கள் உண்டோ அது மொத்தமும் கைங்கரியம் பண்றதுனால பகவானுக்கு இந்த சக்கரத்தாழ்வாருக்கு ஏற்படுறது, இவருக்கும் அதே வைபவங்கள் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். ஹரிஹயத்வேஷி தாரண. அடுத்தது அமிர்த மசனம் பண்றச்சே திருப்பார்கடல்ல இருந்து ஒரு குதிரை தோன்றியது, உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு பேரு. அந்த உச்சைஸ்ரவஸ பகவான்கிட்டயே பிரார்த்திச்சான் இந்திரன், நான் இதை வாகனமா எடுத்துக்கிட்டமா, நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இவன் பிரார்த்திச்சான். பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிட்டார், இந்த குதிரையை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு. இதனால அவனுக்கு ஹரிஹயன் அப்படின்னு பேரு. ஹரிஹயன்னா ஹரின்னா பச்சை கலருக்கு ஹரி ஹரிதம் அப்படின்னுவா, ஹயன் அப்படின்னா ஹயத்தை உடையவன், ஹயம்னா குதிரை. அப்படி பச்சை குதிரை அப்படின்னு தமிழ் இலக்கணங்கள்லாம் இருக்கிறதா வியாக்கியானத்துல சாதிக்கிறா, பச்சை குதிரைன்னு தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த குதிரையை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த குதிரையை இவன் வாங்கிட்டான். இந்திரனுக்கு எந்தெந்த எதிரிகள்னா இருந்தாலோ அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாரும் எல்லாரையுமே இந்திரன் எப்படி எதிர்கொண்டான் அப்படின்னா, சக்கரத்தாழ்வாரை போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆராதனங்கள்லாம் விசேஷமா பண்ணி அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவர் இவன் பண்ண சரணாகதிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவனுக்கு எதிரிகளா இருந்த அசுரர்கள் ராட்சசர்கள் இவாளெல்லாம் பிளந்து எரிஞ்சார் அப்படிங்கிறது இந்த திருநாமால தெரியறது. ஹரிஹயத்வேஷி தாரண ஹரபுரப்ளோஷ காரணா அப்படிங்கிறது அடுத்த வெளிச்சொல். இங்க ஒரு சரித்திரம் நாம தெரிஞ்சுக்கணும், அதுல சக்கரத்தாழ்வாருடைய பெருமை விசேஷமா இந்த சரித்திரத்தில் தெரிய வரும். புன்ற தேசம் அப்படின்னு ஒரு தேசம், அந்த தேசத்துல வாசுதேவன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அவ அப்பா அம்மா அவனுக்கு நல்ல பகவானுடைய திருநாமமான வாசுதேவன் அப்படிங்கிற பேரை வச்சா, அதனால புன்ற தேசத்து ராஜாவான வாசுதேவனுக்கு பவுண்டரங்க வாசுதேவன் அப்படின்னு பேரு. அப்போ அவன் என்ன பண்ணா, ராஜா ஒல்லியோ பகவானுடைய திருநாமா வச்சதுனால அவன் என்ன பண்ணா, எல்லாரும் என்ன வந்து சேவிங்கோ, எல்லாருக்கும் நான் தான் இனிமேல் பரமாத்மாவான வாசுதேவன் நான் தான் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அவன் முதல் தனை சொன்னதுக்கப்புறம் இதுங்க மீதி கீழே இருக்கிற அடிவருடிகள் எல்லாரும் போய் நீ தான் பரமாத்மாவான வாசுதேவன், நீ தான் நீதான் எங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு அவனை கீழே தள்ளுறதுக்கான வழி அவனை அப்படியே மேலே உச்சத்தில் கொண்டு வச்சுதுங்கோ. அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் சரியான மடையன், அவன் என்ன பண்ணான், அவ இவாள்லாம் சொல்கிறதெல்லாம் சரிதான் போல இருக்கு, நாம தான் பரமாத்மா வாசுதேவன் அவனுக்கே ஒரு எண்ணம் வந்துடுத்து. அப்போ என்ன பண்ணா, மரத்தினால சங்க சக்கரங்கள்லாம், வாசுதேவன் கண்ணன் எப்படி சங்க சக்கரத்தெல்லாம் தரிச்சுண்டு கருட வாகனன் ஆக இருக்கானோ அதே மாதிரி நாமளும் இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணி இவன் மரத்தில் ஒரு சங்க சக்கரம் பண்ணிட்டான். அதே மாதிரி மரத்திலேயே ஒரு கருட வாகனம் பண்ணிட்டு அந்த வாகனத்தில் ஒரு யந்திரம் வச்சுருக்கான் பறக்கிற மாதிரி அதை செட் பண்ணி அது அப்படியே கொஞ்ச தூரம் மேலே மேலே பறந்து அங்கேருந்து கீழே எல்லாருக்கும் அப்படியே அனுகிரகம் பண்ணுற மாதிரி ஷோவெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். என்ன ஷோன்னா, நானா வாசுதேவன், இனிமேல் நீங்கள் எல்லாரும் என்ன தான் வந்து சரணாகதி பண்ணணும், நான் தான் இனிமேல் பகவான் அப்படின்னே ஒரு பிரமையை ஏற்படுத்தினான். அது நாளடைவில் என்னாச்சுன்னா, பெருமாள் மேலேயே இவனுக்கு ஒரு வெறுப்பு, இவன் ஒரிஜினல் ஒருத்தன் இருக்கானே, இவனை நாம ஏதாவது இவன் இவன் இல்லைன்னா நாம தானே எல்லாம் அப்படின்னு அவன் மேல ஒரு வெறுப்பாகி, இவன் என்ன பண்ணா, இந்த பவுண்டரங்க வாசுதேவன் பகவானுக்கு ஒரு சந்தேகம் அனுப்பிச்சான். என்னன்னா, இனிமேல் நீ இந்த சங்க சக்கரத்தெல்லாம் கருடன் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பகவான்கிட்ட போய் இந்த மாதிரி பேசின்னு இருக்குது, மாதிரி நீ இனிமேல் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும்னு அந்த தூதன் மூலமாக செய்தி அனுப்பினா பவுண்டரங்க வாசுதேவன் பெருமாளுக்கு. அப்போ எம்பெருமான் என்ன பார்த்தா, இந்த மாதிரி நியூசன்ஸ் எல்லாம் நம்ம சும்மா விட்டு வைக்கக்கூடாது, பவுண்டரங்க வாசுதேவனோட ஒரு போர் நடத்தி கொன்னுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொன்னுட்டான். வென்று பெருமாள் வெற்றி பெற்றார். அவனுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொருத்தன் வந்தான், பவுண்டரங்க வாசுதேவனுக்கு காசி நகரத்தில் ஒரு ராஜா, அவனையும் பெருமாள் வந்து வில்ல வில் அப்படிங்கிற ஆயுதத்தினால கொன்னுட்டார். அந்த காசி ராஜாவுடைய பையன் ஒருத்தன் என்ன பண்ணா, அவன் சிவனெல்லாம் ரொம்ப பெரிய தபஸெல்லாம் பண்ணி ஆராதனெல்லாம் பண்ணி சிவன்கிட்ட இருந்து ஆயுதங்கள்லாம் தபஸ்னால வாங்கிண்டு அந்த ஆயுதத்தை வச்சுட்டு பெருமாளுடைய போருக்கு வந்தான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், சொக்கட்டான் விளையாடிட்டு இருந்தார். பெருமாளுக்கு இந்த தேவிமார்களுடைய விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறச்சே, போருக்கு வா அப்படின்னு கூட்டா என்ன பண்றது, இதெல்லாம் விட்டுட்டு போனா இவாள்லாம் தேவிகள்லாம் கோச்சிப்பா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் பெருமாள், தன்னுடைய சக்கரத்தாழ்வான பிரயோகம் பண்ணார். பிரயோகம் பண்ணவொடனே அந்த ஊரையே அது பொசுக்கிடுத்து, காசி அப்படிங்கிற ஊரையே பொசுக்கிடுத்து. அதனாலதான் ஹரபுரம், ஹரபுரம்னு சொல்லக்கூடியதான காசி, ஹரன்னா சிவன், சிவனுக்கு ஊராக இருந்ததாக சொல்லப்படுகிற காசி என்னும் நகரத்தை புளோஷகாரண, புளோஷம் அப்படின்னா எரித்தர் அப்படின்னு அர்த்தம், இந்த எரிப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கிறத ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலையும் ஹரிவம்சம் முதலான கிரந்தங்கள்லருந்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இதெல்லாம் இத பஞ்சஸ்தவத்தில் சொல்றச்சே, வாராணசி ஹரிபுர் ஹரபுரி பவதா விதக்தா அப்படின்னு பஞ்சஸ்தவத்திலையும் இதை பற்றி குறிப்புகள் இருக்கு. அப்பேற்பட்ட பிரபாவம் இந்த சுதர்சனாழ்வாருக்கு உண்டு அப்படிங்கிறது தெரியறது. இந்த காசி அப்படின்ற நகரத்தையே கொளுத்தினர் அப்படிங்கிற பிரபாவம் சக்கரத்தாழ்வாருக்கு உண்டுங்கிறது தெரியறது. மேலே அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.